பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே இன்று. நீரூற்று என் தோல் கொஞ்சம் பார்த்தேனே இன்று. தீர்த்தக்கரை ஓரத்திலே கல்யாண வைபோகந்தான். நீரூற்று என் தோல் கொஞ்சம் பார்த்தேனே இன்று. காட்டோரம் மைனாக்கள் வெல்டு மோக பண்பாடுதே, மேலை காட்டோடு கை சேர்த்து நானல் காதல் கொண்டாடுதே. ஏதேதோ எண்ணம் தோன்ற ஏகாந்தம் இங்கே நான் காணும் வண்ணம் யாவும் நீதானே. வண்ணம் மாறாமல் மீண்டும் மீண்டும் ஆசைகள் ஈரேறக்கூடும். பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே இன்று. பேர் சொல்ல கேட்டேனே இன்று.